इच्छामि न विहार कच्छप महापोत्रिण्यदृच्छा हरे रक्षा वामन रोष राम करुणा काकुत्सहेलाहलिन् क्रीडा वल्लव कल्कवाहन दशा कल्किन्निति प्रत्यहम् जल्पन्तः पुरुषाः पुनन्ति भुवनम् पुण्यौघपन्यापनाः विद्योदन्वति वेङ्कटेश्वरकवौ जातम् जगन्मङ्गलम् देवेशस्य दशावतारविषयम् स्तोत्रम् विवक्षेतयः वक्त्रे तस्य सरस्वती बहुमुखी भक्तिः परा मानसे शुद्धिः कापि तनौ दिशासु दशसु ख्यातिः शुभा जृम्भते। ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசகாய நமஹ. ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தில் உள்ள கடைசி ரெண்டு பத்தியங்கள் 12-13. இந்த 12வது பத்தியத்தில் ஒன்று சேர எல்லா அவதாரங்களுடைய வர்ணனை அப்படியே சம்போதன பதம் போட்டு, அதாவது விழிச்சொல் போட்டு ஒரு ஒரு அவதாரத்தையும் அழைக்கின்றார். இப்படி கூறக்கூடிய சொல்லக்கூடிய ஒருவனுக்கு என்ன பலன் கிட்டும்னு. அதற்கு பிறகு இந்த 13வது பத்தியத்தில் இந்த நூல் யார் இயற்றியது, மேலும் இதனால் என்ன பயன் ஏற்படும்னு அழகா இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிறதுனால என்ன பயன் வருதுன்றதையும் தலைக்கற்றார் நம்முடைய கவிதாரிக்க சிம்மம். முதல்ல 12வது பத்தியத்தை பார்ப்போம். அந்த 10 அவதாரத்துக்குண்டான பேரை சுவாமி விழிச்சொல்லா பயன்படுத்தியிருக்கார். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன்னு, எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுத்த ஹேலாஹலின்னு. அதற்கு பிறகு கிரீடா வல்லவ கல்கவாகன தசா கல்கின்னு, கல்கவாகன தசா கல்கின்னு. இப்படி 10 திருநாமங்கள். இச்சா மீன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஒரு மீனஸ்வரூபியாய் தோன்றினாயே. விஹார கச்சப்ப விளையாடல் புரிவதற்காக ஒரு ஆசைப்பட்டு, ஏன்னா ரொம்ப பெருமாள் வந்து அனாயாசமாக அந்த மந்தன மலையை தன் பின்னாடி தாங்கிண்டு அந்த பார்க்கடல் கடையிறதுக்கு ஒத்தாசை பண்ணான். மகாபோத்திரன்னு சொன்னார், மிகப்பெரிய பன்றி பூஸ்துதியில் நம்ம அனுபவித்தோம். எவ்வளோ பெரிய பன்றின்னு சொன்னால் மொத்த சமுத்திரமும் அவனுடைய திருவடி வாரத்துக்கே போய் சேரலை, எட்டலை, அந்தளவுக்கு பெரிய பன்றியாக வந்துட்டான். எதிர்ச்சாஹரின்னு சொன்னால் யாரும் எதிர்பார்க்காதப்ப எதிர்ச்சையாக, தமிழில் சொல்லணுமோ நான் எதேச்சை எதேச்சைன்னு சொல்கிறோம், அது எதிர்ச்சை. எதிர்ச்சான்னு சொன்னால் எதிர்பார்க்காத போது தோன்றிய சிங்க உருவி, சிங்க உருவாக வந்தவன், வந்தவனே. ரக்ஷா வாமன, ரக்ஷணம் பண்ணுறதுக்காகவே ரவாமன அவதாரம்ட்டுதான். யாரையும் அதில் பகவான் சம்ஹாரம் பண்ணல, மகாபலிக்கும் ரட்சணம் கொடுத்தான், தேவர்களுக்கும் ரட்சணம் பண்ணான். ரோஷராமன் சொல்லிச்சு பரஷுராமனுக்கு ராமபதத்தை சும்மா போட்டிருக்கார். ரோஷராமன் பரஷுராமன் போடலாம், ஆனால் என்ன தோன்றதுன்னா அவர் பரஷுவை வச்சுட்டுருக்கதே ரோஷத்தினால தான், கோபத்தினால தான். ஏன்னா வெறுமை கூட பரஷுவை சாந்தமாக கூட வச்சுருக்கலாமே, ஆனால் அது ரோஷத்தை வெளிப்படுத்தாது. அதனால் ரோஷராமனே போட்டுன்ட்டார், கோபம் மிகுந்த பரஷுராமனே. அப்புறம் உடனே ராமனுக்கு மறுபடியும் போடுறதுக்கு பதிலாக கருணா காக்குஸ்தன் போட்டு, அழகா கருணையே வடிவமான ராமபிரானே. காக்குத்தன்றது கக்குத்தன், அவளுடைய கக்குத்தன்றது அவளுடைய வம்சத்தில் தோன்றிய ஒரு வந்த ஒரு ராஜா, அதனால காக்குத்தான் அவளுக்கெல்லாம் பெயர். அப்புறம் ஹேலாஹலின்னு அப்படின்னு சொன்னா விளையாட்டா அந்த கலப்பையை வைத்துக் கொண்டிருந்த பரசுராமனே. கிரீடா வல்லவன்னு சொன்னா அந்த கோவல் நாய் வெண்ணை உண்டு பல லீலைகள் செய்த கண்ணபிரான். மறுபடியும் கல்கவாகன தசா கல்கின் அப்படின்னு சொல்றார். கல்கன்னு சொன்னால் வெண்குதிரை, வாகனம்னா அதே வாகனமாக உடைய. தசா வாகன தசா கல்கின்னு சொன்னால் வரப்போகிற ஏறப்போகிற வரப்போகிற கல்கி பெருமானே. கல்கத்தை உடையவன் கல்கி கல்கின்னு சம்போதன பதம் கல்கின் ஆச்சு. இப்படி இதி இதுனா இப்படி, பிரத்யகம் பிரத்யகம்னா நித்தியம் தினந்தோறும், ஜல்பந்தகா அப்படின்னு போட்டுண்டர். ஜல்பனம்னாலே வெறுமை சொல்றது, அப்படி சொன்னா ஜல்பந்தக புண்ணியோக பண்ணிய ஆபனாக புருஷாக புவனம் புனந்தி. ஜல்பன் ஜல்பந்தோ ஜல்பந்தக, இது பகுவச்சனம். எதற்கு விசேஷனம் சொன்னா புருஷாக விசேஷனம், புருஷாக புவனம் புனந்தி. இதான் அதுல ஆபரேட்டிவ் பார்ட், அதை முதல்ல சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் இப்ப விஞ்ஞாபிக்கிறேன். புருஷர்கள்னு போட்டுட்டார், நல்ல புருஷர்கள்னா ஸ்திரீகளும் உண்டு, மனிதர்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும், ஜீவர்கள். புவனத்தை புவனம் புனந்தி தூய்மை ஆக்குகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் சொன்னா புண்ணியோக பண்யாபனாகா, புண்ணியோக புண்ணியோக பண்யாபனாகா, அது பண்யம்னு சொன்னா கடையில் விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். எதை இவ ஓகே பண்ய ஆபனாகான்னு சொன்னா ஆபனம்ன்றது ஆக்சுவலா மார்க்கெட் மாதிரி அர்த்தமா, அது கடை கூட இல்லைன்னு சொல்லுவா. கோயம்புத்தூர்ல கூட ஒப்பனக்கார வீதி உண்டு சொல்லுவார் இங்க வந்து அடிக்கடி, அது ஆப்பனக்கார வீதி தான் அப்படி ஆயிடுத்துன்னு. அப்படி பண்ய ஆப்பனாக ஏதோ ஒரு பண்டத்தை கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தமா இருது. எதுன்னு சொன்னா புண்ணியோக பண்ய, புண்ணிய ஓக, ஓகம்னா வெள்ளம், புண்ணியத்தினுடைய கூட்டத்தையே விற்கக்கூடிய பொருளா பொருள் வச்சுருக்க மாதிரி அவளா அந்த அந்த வீதி மாதிரி அவ்வளவு சமிருத்தியா இருப்பான்னு அர்த்தம். இவ்வளவு புண்ணியம் தேவைப்படுறது, எதுக்கு தேவைப்படுறதுன்னா இந்த உலகத்தை, இந்த உலகத்தை தூய்மையாக்குறதுக்காக. இவாளுக்கு எப்படி இந்த புண்ணியம் கிடைச்சதுன்னு சொன்னா ஜல்பந்தகா, ஜல்பந்தகன்னு சொன்னா அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள். எதை எப்படின்னு கேட்டா அந்த பத்து திருநாமங்களை இவ்வாறு இதி பிரத்யகம் ஜல்பந்தகா, இவ்வாறு தினந்தோறும் அனுசந்திக்கப்பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டா ஒரு பெரிய கடை வீதி முழுக்க கடைகள்லாம் இருக்கு, அதுல ஒரு பண்டத்தை எல்லா வச்சும் வியாபாரம் பண்றா. என்ன வியாபாரம்னா புண்ணியமா, புண்ணியத்துடைய வெள்ளமா. இந்த புண்ணியமானது நம்ம சம்பிரதாயத்துல விற்கப்படுறது இல்ல, பந்துக்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறாளாம் கடைசி காலத்துல. அதாவது ஒரு ஜீவாத்மா மோட்சத்துக்கு போச்சு, என்ன பண்ண கேட்டா அவுட்ஸ்டாண்டிங் புண்ணியம்லாம் அவளுக்கு வேண்டியவாளுக்கு போய் சேர்ந்துடும். அது மாதிரி இவ என்ன பண்ணு கேட்டா இவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து போற தசையை வந்த உடனே அவ மொத்த புண்ணியத்தையும் லோகத்துல இருக்கிறவாளுக்கு கொடுத்துடுறாளாம். லோகமே புண்ணியமாறுதுன்னு நம்ம மேற்கொண்டு அனுமானம் பண்ணிக்கலாம். இப்படியாக இந்த பன்னெண்டாவது பத்தியம் அமைஞ்சிருக்கு. அதாவது இச்சா மீன விஹார கச்சப மகாபோத்ரன்னு எதுச்சாஹரே ரக்ஷாபாம ரோஷராம கருணாகா குத்த ஹேலாஹலின்னு கிரீடாவல்லவ கல்க வாகன தசா கல்கின்னு இது பிரத்யகம் ஜல்பந்தா புண்ணியோக பண்யாபனாக புருஷாக புவனம் புனந்தி, புருஷாக புவனம் புனந்தி, மனிதர்கள் அல்லது மனுஷாலா லோகத்தை தூய்மையாக்குவர். யார் அப்படின்னு கேட்டால் புண்ணியோக பண்யாபனாக, புண்ணியத்தினுடைய கூட்டம் இருக்கணும் அதையே கடையில் விற்கக்கூடிய பொருள் மாதிரி வைத்திருக்கக்கூடியவர்கள். அதாவது ஆற்றுல வச்சுருக்க சாமான்லாம் ரொம்ப கம்மி, அதுக்காக அந்த சுவாமி அப்படி சாதிச்சிருக்கார். பொதுவாக ஆற்றுல சாமான் கம்மியாக இருக்கும், ஒரு ஒரு சின்ன கடைக்கு போனால் நம்ம ஆற்றோட ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே ஒரு வீதி புறம் வச்சுக்கோங்க, கடை வீதியில் போனால் அங்கே மிகுதியாக இருக்கும். அவ்வளவு புண்ணியத்தை உடையவர்கள்ன்றதுக்காக சுவாமி சாதிச்சிருக்கார். அப்படி அப்படி புண்ணிய கூட்டத்தையே விளைபொருளாக கொண்டவர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள். எப்படி இவாளுக்கு புண்ணியம் அதுன்னு கேட்டால் இந்த பத்து திருநாமங்களையும் சுவாமி சொன்ன ரீதியில் அழகாக அனுசந்தானம் பண்ணி தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணி இந்த புண்ணியத்தை சம்பாதித்தவர்கள்னு தாற்பயமாருது. ரெண்டாவது கடைசி பத்தியம் வந்து இதில் என்னன்னு கேட்டால் ஜிரும்பதே தான் கிரியாபதம். ஜிரும்பனம்ன்றதே நம்ம கொட்டாய விடுறோமோனோ அதுக்கு தான் ஜிரும்பனம்னு பெயர், ஜிரும்பா ஜிரும்பனம்னு பெயர். அதாவது விரியும்னு அர்த்தம், வளரும்னு அர்த்தம். அப்போ ஜிரும்பத்தைனா வளரும். எது எது வளரும் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். யாருக்குன்னு சொன்னால் யஹ ஸ்தோத்திரம் விவக்ஷேத, யஹ ஸ்தோத்திரம் விவக்ஷேத தஸ்யன் அர்த்தம். எவனொருவன் விவக்ஷேதன்னு சொன்னால் சொல்லுவதற்கு விருப்பம் உடையவனாக இருக்கின்றான் அல்லது கூறுகின்றானோ, எந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விசேஷங்கள் சாதிக்க போகிறார். தஸ்யன்னு சொன்னால் அவனுடைய அல்லது அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கும் கேட்டால் வாக் சக்தி. சரஸ்வதி தேவியே அவனுடைய நாக்கில் உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு அர்த்தம், அல்லது சரஸ்வதினால வாக்கு அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது மனசில் பராபக்தி மிகுதியான பக்தி வளரும். சரீரத்தில் அற்புதமான சுத்தி ஏற்படுமா, அதற்கு பிறகு அவனோட புகழ் இருக்கே அது பத்து திசையிலையும் நன்னா வளர்ந்து பொங்கி செல்லும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா தசாவதார விஷயம், இது பத்து அவதாரங்களை பற்றியதா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். யாருடைய தசாவதாரம் கேட்டா தேவேஷஸ்ய, தேவாதி தேவனான திருவரங்கருடையனு போட்டுட்டார். அவனுடைய ஏன்னா முதல்ல ஆரம்பம் அப்படிதான் தேவோன சுபமாத்தனோதுன்னு சொல்லி ரங்கநாதனை சொன்னதுனால அந்த ரங்கநாதனுடைய பத்து அவதாரங்களை பற்றியதான இந்த ஸ்தோத்திரத்தை அப்படின்னு அர்த்தமாருது. மேலும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் ஜெகன்மங்கலம் போட்டு, ஜெகத்துக்கே நல்ல ஒரு பயனை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம், மங்களத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம். ஜாதம் தோன்றியது. எங்கு தோன்றியது? வித்யோதன்மதி வெங்கடேஸ்வர கவுன்னு ஒரு சாத்விக அகங்காரத்தோடு அந்த சுவாமியை சாதிக்கிறார். தன்னை பத்தி வித்யாக உதன்பத், அதாவது வித்யானா அறிவு ஞானம் அல்லது கலைகள், உதன்பத்துன்னு சமுதாயத்துக்கு பெயர். அப்ப உதன்பதி அப்படின்றது சப்தமி. அப்ப கலைகளுக்கெல்லாம் கடல் மாதிரி இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர கவௌ, வெங்கடேஸ்வர கவிஹி, அதனுடைய சப்தமி பக்தி ஏகவசம் தான் கவௌ, கவியினிடத்தில். அப்ப கலைகளுக்கெல்லாம் கடல் போன்று விளங்கக்கூடிய வெங்கடேஸ்வரன் என்னும் கவியினிடத்தில் தோன்றிய உலகத்துக்கே க்ஷேமத்தை விளைவிக்கக்கூடியதான ரங்கநாதனுடைய 10 அவதாரங்களை பற்றியதான இந்த ஸ்தோத்திரத்தை யஹ விவேக்ஷேத, எவன் சொல்ல விரும்புவானோ, தஸ்ய தஸ்யன அவனுக்கு அல்லது அவனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், பக்த்ரே வக்திரம்னா முகம் வாய், பக்தேன வாயில், சரஸ்வதி பகுமுகி, சரஸ்வதினு சொன்னா வாக்கு அல்லது சரஸ்வதி தேவி, பகுமுகின்னு சொன்னதுனால பிரம்மாவுக்கு எப்படி சதுர்முகமோ அது மாதிரி அதை காட்டிலும் நிறைய பன்மடங்கு முகங்களை கொண்டுன்னு சொன்னா பலவாறாக அர்த்தம். இந்த இடத்துல பலவாறாக அவள் வாக்கு ஆனது வளரும். பிறகு மானசே பராபக்தி, அவளோட மனசுல மிகுதியான பக்தி, பராபக்தி திரும்பதே, தனவு தனுகுன சரீரம், தனுன சப்தமி பக்தி ஏகவச்சனம், சரீரத்தில் காபி சுத்தி, கா அப்படின்னு சொன்னா அற்புதமான ஒரு சுத்தி ஒரு தூய்மை ஏற்படும், ஜிரம்பத்தை வளரும். அதற்கு பிறகு கியாதிஹி சுபா கியாதிஹி திசாசு தசசு தசசு திசாசு ஜிரம்பத்தை, அவனுடைய சீரிய புகழ் இருக்கே அந்த புகழும் 10 திசைகளிலும் ஓங்கி வளரும்னு அழகா சாதிச்சின்றார். இந்த ஸ்லோகத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய வழக்கம் சில பேருக்கு உண்டு. மதுராந்தகம் பாடசாலையில வந்து இந்த ஸ்தோத்திரமானது பிரேயருக்கு இந்த ஸ்தோத்திரம் தான், ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை யதாமதி விஜயாபனம் பண்ணுறதுக்கு அடியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார் ரங்கநாதன் ஆச்சாரிய கிருப்பை தான். ஏதோ என்ன தோணிருக்கோ அதை அடியன் விஜயாபிச்சுட்டேன், தோஷத்தெல்லாம் பொறுத்து அருளுமாறு பிரார்த்திச்சுக்கிறேன். மேற்கொண்டு பகவான் என்ன ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்லி புத்தியை கொடுக்குறானோ அந்த ஸ்தோத்திரத்தை அடியன் கூட சீக்கிரம் விஜயாபிக்கிறேன். இதுதான் தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த வர்ணனை. கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.